శ్రీమన్నూతన రంగణారిత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్రాట్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతన సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగజీషయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే సవాయై నమః. ఆశ్రిత అన్బర్గల్ ఎల్లోరుకుం అడియనుడియ சுப்பிரபாதம். சுவாமி தேசிகனால அருள் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடியதான வைராக்கிய பஞ்சகம் என்கின்ற ஸ்தோத்திரத்தில் நாம் இன்று நான்காவது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சில அற்புதமான விஷயங்களை சாதிக்கின்றார். அதுல துரீஸ்வரத்வாரபகிர்விதர்திகா துராசிகாயை ரசிதோயமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சயசந்தனபூஷணம் தனம் துரீஸ்வரத்வாரபகிர்விதர்திகா துராசிகாயை ரசிதோயமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சய சந்தன பூஷணம் தனம். ஐஸ்வர்யம் அப்படி என்ற ஒரு அகம்பாவத்தினால நம்மிடத்துல மட்டும்தான் ஐஸ்வர்யம் இருக்கு, மற்றவர்களிடத்துல அந்த ஐஸ்வர்யமானது இல்லை அப்படி என்ற அகம்பாவம் என்பது துஷ்ட பிரபுக்களிடத்துல பரவி இருக்கு. யாரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லோருக்கும் உதவி செய்வதைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். நாமோ ஒரு மனுஷனை போய் பிரார்த்திக்கிறோம், என்னன்னு பிரார்த்திக்கிறோம், அதாவது ஒரு பொருளை முதல்ல பார்த்து தெரிந்து கொண்டு அது மேல ஒரு ஆசை வருது, அதுக்கு பிறகு இந்த பொருள் கிடைக்காதா நமக்கு, அந்த பொருள் எப்படியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமானது நமக்கு இருக்கு. இப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா, யாரிடத்திலேயோ பிரார்த்திக்கிறோம் அது கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் அதனால் வரக்கூடிய லாபங்கள் நமக்கு தெரியும். இப்போ அதனால எந்த விதமான லாபமும் இல்லாமல் போனால் என்ன பண்ணுவோம், பிரயத்தனமே இல்லாமல் ஆரம்பத்திலேயே விலகிடுவோம். எந்த பொருள் மீது ஆசைப்படுகின்றோமோ அந்த பொருளால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தால் அதற்கு பிறகு அதுல நமக்கு எந்த விதமான எண்ணமுமே வராது, நம்ம புத்தி ஒன்றும் அதுல போகவே போகாது, வேண்டாமே அதனால ஒரு லாபமும் இல்லையே, பிரயத்தனமே பண்ணாமல் ஈடுபாடே இல்லாமல் ஆரம்பத்திலேயே அதை விட்டுட்டு வந்துடுவோமோ இல்லையோ, அது எனக்கு எந்த லாபமுமே இல்லைன்றார். ஒரு பிரபுவை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் மூலமாக எம்பெருமானை அதாவது வாழ்க்கை ஜீவனத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தவிர்த்து பார்க்கும் நிலைக்காக நான் ஏன் போய், அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, நான் ஏன் துஷ்ட பிரபுக்களை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவசியம் இல்லையே. எல்லாருக்கும் இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரபுக்கள் எதையோ எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பிரபுக்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரபுக்களிடத்துல போய் அவர்களுடைய வெளி இருப்பிடத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரதேசங்களில் போய் உட்கார்ந்து கொண்டு பல நேரம் காத்திருந்து அதன் மூலமாக நமக்கு ஒரு கவலை ஏற்படும். நாம இங்க வந்திருக்கோம், அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கோம், அதன் மூலமாக அவரை ஸ்தோத்திரம் பண்றது மூலமாக நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கவிதையை அவர் வாசித்து எனக்கு எவ்வளவு பரிசளிப்பார், பரிசளிப்பாரா பரிசளிக்க மாட்டாரா? அப்படி பரிசளித்தால் எவ்வளவு பரிசளிப்பார்? இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையே எனக்கு வேண்டான்னு சாதிக்கிறார். எனக்கு எதுக்கு அந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே வேண்டாமே. அதனாலதான் சுவாமி தேசிகன் சுபாஷித நீதியில சொல்லும்போது கூட பிரதம சுஜனாய பும்சே மக்கியம் அபி பிரதம துர்ஜனாய நமஹா. நான் துர்ஜனன், சுஜனன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்னுடைய வணக்கங்கள். லோகத்துல சுஜனன் ஒருத்தர் மட்டும்தான், வேற யாரும் சுஜனனே கிடையாது, எல்லாருமே துர்ஜனால் தான். அப்படிப்பட்ட சுஜனனுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொன்னார். மக்கியம் நவோஸ்து கவையே நிரபத்திர பாயன்னர் ஸ்தோத்திரத்தனத்தில். இந்த கவிகள், இந்த ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கார், அவரை ஸ்தோத்திரம் பண்றதை விட்டுட்டு எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான் பார்த்தசாரதி, அவனை ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த தனமானது எனக்கு இருக்க இல்லையா, அந்த தனத்தை வேண்டி நான் எவ்வளவு நாள் வேணா காத்திருக்கலாம். அதனால் அற்பர் வீட்டு தனத்தை வேண்டி நான் ஒருபொழுதும் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் அழகான விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். தனஞ்சய செந்தன பூஷணம் தனம், அப்படிப்பட்டவனோட தனம் இருக்கோ இல்லையோ, அர்ஜுனனுடைய தேருக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பார்த்தசாரதின்னு சொல்லக்கூடியதான தனம் எனக்கு இருக்கு. அதனால வேற ஒருத்தருடைய தனத்தை எதிர்பார்த்து நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.